வெள்ளி நிலவே, வெள்ளி நிலவே, வெள்ளி நிலவே, வெள்ளி நிலவே, வீண் சோகம் ஏனடி மானேனடி. முல்லை மலரே, முல்லை மலரே, முன்பாரம் தீர்ப்பவர் யாரு கூறடி. மின்னும் சிலையே அன்னை போல் வரவானானும் சோரூட்ட, உண்ணாதிருந்தால் இங்கே யார் வருவார் உன்னை கீராட்ட. வெள்ளி நிலவே, வெள்ளி நிலவே, நீ சூகம் ஏனடி மானே ஏனடி. கவிதை வாழும் வரவாதே, நீலாச்சோறு நீலாச்சோறு தரவ நீயும் பசியார. குயில் பாட்டு குயில் பாட்டு தருவோம் நாங்கள் குஷியாக. வானவிலும் தானிறங்கி பாய் போடுமே நீயும் தூங்க. ஆடும் மயில் தோகையெல்லாம் காற்று வீச, தேவ கண்ணியே தேவதென்றனி தன்னாலே. வெள்ளி நிலவே, வெள்ளி நிலவே, வீஞ்சோகம் ஏனடி மாறேனடி. முல்லை மலரே, முல்லை மலரே, உன்பாரம் தீர்ப்பவர் யாரு கூறடி.